காரணம் இன்றே கண்ணீர் வரும். காரணம் இன்றே கண்ணீர் வரும். உன் கருணை விழிகள் கண்டால் காரணம் இன்றே கண்ணீர் வரும். உன் கருணை விழிகள் கண்டால் கருக்குழி வழிதனை அடைக்கும் விழி கருவினில் திருவந்து நிறைந்த விழி இரு விழி தரும் மொழி திறந்திடும் அருள் வழி. காரணம் இன்றே கண்ணீர் வரும். உன் கருணை விழிகள் கண்டால் காரணம் இன்றே கண்ணீர் வரும். பிதற்றிடும் மொழியல் பிள்ளை மொழி தினம் மறற்றுதல் தவிர வேறில்லை வழி. பிதற்றிடும் மொழியல் பிள்ளை மொழி தினம் மறற்றுதல் தவிர வேறில்லை வழி. அருந்தவ சுடரே அருள் நிறை கடலே அடியவர் கீரங்கி வந்தனைத்திடும் அருளே. தொழுதே தொழுதே பிழிதிறப்பாய் பிழைகள் பொறுத்தே பழியறிப்பாய். திருவிழி தரும் மொழி திறந்திடும் அருள் வழி. காரணம் இன்றே கண்ணீர் வரும். உன் கருணை விழிகள் கண்டால் காரணம் இன்றே கண்ணீர் வரும். பொருள் வழி செல்லும் மன வழி அடைப்பாய். நல்ல அருள் வழி தரும் பெரும் துயத்துடைப்பாய். பொருள் வழி செல்லும் மன வழி அடைப்பாய். நல்ல அருள் வழி தரும் பெரும் துயத்துடைப்பாய். எழில் ஞாயிறு போல் அருள் ஞாயிறு நீ ஒளிதனை பொழிந்திடும் கருணாநிதி நீ. தொழுதேன் தொழுதேன் பிழிதிறப்பாய் பிழைகள் பொறுத்தே பழியறிப்பாய். திருவிழி தரும் மொழி திறந்திடும் அருள் வழி. காரணம் இன்றே கண்ணீர் வரும். உன் கருணை விழிகள் கண்டாலா கருக்குழி வழிதனை அடைக்கும் விழி கருவினில் திருவாது நிறைந்த விழி இரு விழி தரும் மொழி திறந்திடும் அருள் வழி. காரணம் இன்றே கண்ணீர் வரும். புல் கருணை விழிகள் கண்டால்